శృతిస్మృతి పురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం. అపార కరుణాసింధుం జ్ఞానదం శాంతరూపిణం శ్రీచంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్వహం. గురుం నామ్నా మహిమ్నా చ శంకరో యో విరాజతే తదీయాంగ్రి గలంద్రేణు ప్రణాయాస్తు నమో నమః. శృతిస్మృతి పురాణాలాం ఉంగళకెల్లాం తెలియం கருணைக்கு ஆலயமா இருக்கார். அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது, குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேருமே சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பரிவா சொன்னா, அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஆச்சாரியத்தில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும் மனுஷ பிரயத்னம் ஈஸ்வரிய பிரார்த்தனை. ஜெய் ஜெய்சங்கர் ஹர சங்கர். நம பார்வதி பதயே கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சரோஜன திருமூர்த்தி சொல்ல சரோஜன பரமேஸ்வரர் தான் இருக்கார். அதனால சரோஜனா ஒரு உருவில் இருந்தவர் சொன்னா சரோஜி என்னத்தை சரோஜன் கிடையாது, அதனால நானே தான் உங்களுக்கு குழந்தை பட போறேன் வார்த்தை சொல்லி விட்டேன் சொன்னேன். சங்கரனே அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணதுனால அந்த குழந்தை சங்கரன் சொல்லிவிட்டா அப்படின்னு ஒரு அர்த்தம் விட்டுலாம். ஆனால் அந்த சம்பிரதாயம் சங்கரனே அவதாரம் பண்ணேங்கிறதுக்கு ஒரு அடையாளம், அந்த பிறந்தவருடைய பேர் சின்ன விக்கிரவரம்னு சொன்னேன். அந்த தேசத்தில் அந்த பழைய காலத்தில் இப்போ ராஜாக்கள் மாற்றம் பாக்கி இருக்குது, அது நட்சத்திரமா இருக்கு. ஆனால் இந்த திதி வந்து சின்ன வைசாக சிக்கல பஞ்சுன்னு சொன்னேன். இந்த சம்ஸ்கிருத பாஷையில் எல்லா சாஸ்திரமே ஸ்லோகமாக தான் இருக்கு, வைத்தியம் ஸ்லோகமாக இருக்கு, டிஸ்டரிஞ்ச ஸ்லோகமாக இருக்கு, எல்லாம் அப்படின்னு இருக்கு. டிஸ்டரிஞ்சான ஸ்லோகமாக கூட அவங்களுக்கு கடனாக இருக்கும். தமிழ் ஸ்டரியும் பாட்டு தான், சமஸ்கிருத ஸ்டரியும் பாட்டு தான் இல்லை. அது நிகழ்வு பேர் தமிழில் இருக்கிறது சுங்கர நிகழ்வு. சமஸ்கிருதத்தில் நிகழ்வு பேரும் சமஸ்கிருதம் தான், நிகழ்வுன்னு பேர் இருந்த அமர திருமணம் நிகழ்வுனு பேர். அந்த நிகழ்வு எல்லாம் தமிழ் சமஸ்கிருதம் எல்லாம் பாட்டு தான், ஸ்லோகம் தான். எல்லாம் ஸ்லோகமாக தான் பாட்டுக்கலாம், டிஸ்டரிஞ்ச் கூட ஸ்லோகமாக இருக்கட்டும், கணக்கு புத்தகம் எப்படி ஸ்லோகமாக இருக்கிறது, கணக்கு போடுறது பதிக்கிறது அதெல்லாம் கணக்கு புத்தகம் உங்களுக்கு மட்டும் சுலபம். கணக்கு புத்தகம் சுலபம்னா நம்பர் எப்படி சுலபத்தில் சேர்த்துக்கிறது, எழுத்து வேணா பதம் வேணா சுலபத்தில் சேர்க்கலாம், நம்பர் எப்படி சுலபத்தில் சேர்க்கிறது அப்படின்னு அவருக்கு சந்தேகம் இருக்குது. அதுக்காக இந்த ஜோதிஷங்கள்லாம் கணக்கில் வேணா ஜோதிஷம் வராது. ஆனால் ஜோதிஷ சாஸ்திரத்தில் கணித சாஸ்திரம் கூட வேண்டும். கணிதஸ்கந்தம்னு திருஸ்கந்தம்னு ஒரு ஜோதிஷத்தில் அது அஸ்ட்ராலஜி ஒன்றும் அஸ்ட்ராலஜி ஒன்றும் மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி மூணு சேர்ந்து தான் ஜோதிஷ சாஸ்திரம்னு சொல்லி ஹோராஸ்கந்தம் கணிதஸ்கந்தம் இந்த மாதிரி இந்த கணிதத்தில் எல்லாம் சுலபமாக இருக்கா, அப்புறம் எண்ணிக்கை எப்படி சேர்க்கறது சுலபத்தில் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்காக இந்த ஜோசியம் என்ன கணக்கு கூட ஜோசியம் பார்க்குற எல்லாரும், கணிதசாஸ்திரம் படித்து ஜோசியம் சொல்கிற எல்லாரும், அல்லது பஞ்சாங்கம் கணிக்கிற எல்லாரும், அதுக்கு ஆதாரமான புத்தகங்களில் ஒரு சங்கேதம் வச்சுருக்காங்க. அதுக்கு அபயாதி சமீட்சை பேர் ஜோதிஷாஸ்திரத்தில் கடா பாயா அதி சமீட்சை என்று ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த கடவுள் சமீட்சைன்னா ஒன்றும் புரியலையே, காமுதல் ஒன்பது எழுத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும். காணுதல் ஒன்பது எழுத்து இருந்ததுனால் எந்த எழுத்து வருதோ அது கா நான் ரெண்டு அர்த்தம், கான்னா நாலு அர்த்தம், கா கா கா கா நான்னா அஞ்சு அர்த்தம், வரைக்கும் காணுதல் கொண்டு ஒன்பது எழுத்து இருந்ததுன்னா இந்த எழுத்து கிட்டத்தில் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அர்த்தம். ராதி நவ காணுதல் ஒன்பது எழுத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அர்த்தம். ராதி பஞ்ச பா பா பா பா அம்மா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அர்த்தம். அர்த்தங்கள் வேற எந்த அர்த்தம் கூட புரிஞ்சிக்க முடியாத பதங்களா சேர்த்து வச்சு இந்த சங்கீதத்துல மேலகத்தாராகத்திலையும் அந்த கணக்கு வச்சுதான் இந்த ஒவ்வொரு ஆகத்திலும் எழுபத்தி ரெண்டு மேலகத்தானது. இந்த மேலகத்தாரத்துக்கு பேர்லாம் இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாள் எழுபத்தி ரெண்டு இந்த எழுத்துக்களை வச்சு இன்னொரு அர்த்தம் கொடுக்க முடியாது பண்ணி அப்படிதான் அந்த கணக்கு வச்சிருக்காங்க. சில வரைக்கும் இந்த வெங்கடமசியனோட சம்பிரதாயம் வெங்கடமசியனுடைய சம்பிரதாயத்தில் அந்த கடவுளாசி கேட்டுக்காரில் மேடகத்தாராங்கிறது பேர் விட்டுருக்கா. அந்த மாதிரி கணக்கில் ஆதாரியால் பிறந்தது எட்டாவது மாதம் சாந்திரமானபடி சைத்திரம் வைசாகம் ரெண்டாவது மாதம், அப்புறம் பட்சம் சுக்ல கிருஷ்ணே முதல் பட்சம், திசி அஞ்சாவது திசி, ஸோ ரெண்டு ஒன்று அஞ்சு அப்படின்னு அர்த்தமாச்சு. ரெண்டு ஒன்று அஞ்சுன்னு சொன்னால் இந்த கணக்கில் காஜன காஜினவா தாஜினவா பாதி பஞ்சா யார் கேட்டோங்கிற கடவையாதி சம்சையில் அங்காணாம் வாமதோபதி எண்ணிக்கையை கொடுக்கிற எழுத்துக்கெல்லாம் சாமானியர்களும் கொஞ்சம் ஒரு மாறுதல் இருக்கணும் அப்பதான் அடையாளம் தெரியும். அதுக்காக சலகைகளை கணக்கு பண்ணிக்கணும். சலகைகள் கணக்கு பண்ணிக்கிறது சொல்லிருக்கா, பகவத்கீதையோட சொல்லிருக்கா, ஆச்சாரியர் சொல்லிருக்காரு. இந்த ஆசனம் எப்படி போட்டுக்கிறது, தவம் பண்றப்போ ஆசனம் எப்படி போட்டுக்கிறது, கீதையில ஒரு சுலோகம் இருக்கு. சேலா ஜினகுசோத்தரம் அப்படின்னு பகவத்கீதையில இருக்கு. சேலாஜினகுசம் இதுக்கு ஆச்சாரியர் பாஷ்யம் இருக்கா, கீதா பாஷ்யம், கீதா பகவத்கீதை பாஷ்யம் இருக்கா. சேலாஜின குசோத்தரம்னா சேலம்னா துணி, அஜினம்னா தோல், மாந்தோலோ அல்லது புலித்தோலோ, குசம்னா கர்ப்பத்தில், சேலம் அஜினம் குசம் இது மூணையும் போட்டு அது மேல உட்காந்து ஜபம் பண்ணணும். அப்புறம் முதல்ல இருக்கிற கணக்கை பார்த்தா அந்த துணியை கொடுக்குறது முதல்ல, அது மேல குறை கொடுக்குறது, அது மேல கர்ப்பம் கொடுக்குறது. அப்படி இருந்தாலும் அது தலைகளே மாற்றணும்னு ஆச்சாரிய தலைகள் பகவான் வந்து தலைகளே மாற்றணும்னு சொன்னது. கடைசியில் தற்பை போட்டிருந்தா உட்காந்து இடம்னா எங்கேயானோ அது வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையா அண்டன் நசிக்கிறதுனா காலக சக்தி தானே எங்க ஊர்ல இருக்குமோ அது கூட உட்காந்துருவோம். என்ன காரியத்தில் எங்க போய் என்ன ராஜி பண்ணி ஆகணும் அப்படின்னு அதனால முதல்ல போயிட்டு இருக்கணும். இதுக்கெல்லாம் பணத்துடைய ஒரு அவசியமே இல்லாமல் மனுஷாளுக்கு சாயம் கொடுத்துட்டு தானே, மனுஷாளுக்கு சம்பளம் கொடுத்துட்டு தானே பணம் ஜாஸ்தியா, அவ்வளோதான். அங்கம்தான் எண்ணிக்கை, எண்ணிக்கையை சொல்ல முடியாத எழுத்துக்கள் வரப்போ அது தலைகளை வச்சுக்க வேண்டியது. உதாரணம் இப்போ கவி சொல்லியிருக்க, ஆச்சாரியார் எத்தனை வருஷம் இருந்தார், ஆச்சாரியாருக்கு ஒரு புண்ணிய ஸ்லோகம், ஒருத்தரும் ஆச்சாரிய பரம்பரை ஒரு புண்ணிய ஸ்லோகத்தில் மகேஷம் சஜ்ஜாத முதிரம் உபதிஷ்ட அத்தனய மகாமோக சந்த பிரதமரதி ஷண்மதகுரு ஃபலேஸ்வஸ்மின் ஸ்வாயுஷ்யதி சரசராப்தே கலேஹே வீவியே ரத்தாட்சினி அதிவிஷித ஏகாதசி பரே அப்படின்னு ஒரு புண்ணியஸ்லோகம். ஒரு கவி அவருடைய அபிப்பிராயத்தை ஆச்சாரியர் இந்த வருஷத்தில் போனார். ஆச்சாரியர் இந்த வருஷத்தில் வந்து அவருடைய ஆராதனை இந்த வருஷத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்போ ஆச்சாரியோட வயசு அவ்வளவு மகேஷம் சஜ்ஜாத மதுரம் உபதிஷ்ட அத்வைநக அதீன வேதத்திற்கு உபனிஷத்திற்கு சாஸ்திரத்திற்கு நிறைய இருந்தாலும் பரம மதுரமான பாஷ்யத்திலிருந்து அனுகிரகம் பண்ணது ஆச்சாரியார். மதுரம் உபதிஷ்ட அத்வைநக அத்வைத அனுபவம் வந்ததுக்கு கூட பரமசுரமா இருக்கும், பரமானந்தமா இருக்கும், எல்லாம் இருக்கும். அத்வைத சாஸ்திரம் வாசிக்கிறப்பவே அந்த மதுரம் இருக்கு பாஷ்யம் பிரசன்ன கம்பீரம் ஆச்சாரியர்கள் வேண்டும். மதுரம் உபதிஷ்ட அத்வைநக மகாமோகத்வாந்த பிரசவன அருவி எல்லாருக்கும் மோகம் பிடிச்சிருக்கே பாஷ்யம் என்ன வாசிக்கிறோம்னா அந்த சமயத்திலேயாவது அனுபவம் போராட்டம், அந்த சமயத்திலேயாவது எல்லா மோகங்களும் எல்லா இருட்டும் அப்படியே இந்த சூரியன் கண்டது போல மகாமோகத்வாந்த பிரசவன ரவி சூரியனை போல அப்படி இப்படியே அந்த இருட்டு இருட்டு சந்தேகம் தானா ரெண்டு அந்த பிரச்சனை இருக்க முடியும். அதனால லோகத்தை ஆச்சாரியர் பாஷமா திரும்ப ரசிச்சா விடமாட்டேங்கிறா லோகம் முழுக்க. நம்ம பரம்பரையா வந்து இருக்கிற சம்பிரதாயப்படாக்கி விட்டோம். எந்த தேசாந்திரங்களையும் ஏதாவது தத்துவம் செய்யணும்னா ஆச்சாரியர் பாஷம் வாசிச்சிருக்காருச்சா, தேசாந்திரம் இருக்கோ கூட இவருக்கு அரசியலோட கூட உச்சியர் உண்டாருனால அவர் வாசிச்சிருக்காருங்க. மகாமோகத்வாந்த பிரசன விசேஷன் மத குரு ஹலேஸ்வஸ்மின் சுவாயுஷ்யபிச்ச விருதியே ரத்தாட்சணி. ஆச்சாரியார் அங்கிருந்து கடைசியில் அவருடைய புண்ணியதனம் இதுன்னு இதை நான் சொன்னது அவதாரம் இருக்கா சொன்னது. இப்போ அவருடைய புண்ணியதனம் இதுங்கிற சொல்றப்போ சுஸ்மின் பலே எங்க அவள் லயத்தடைஞ்சான், ஆத்மஸ்வரூபமான தன்னுடைய சுரூபமான பலம், தானே தான் பலம். பலம் பலம்னா எல்லாத்துக்கும் நம்ம ஜென்மத்துக்கு என்ன பலம், ஜென்ம சாஃபல்யம் பலம், பலம் என்ன தன்னை தான் அறிந்து கொள்வதுதான் பலம். தான் நரவிந்தவன் ஆனந்த சுரூபிங்கிற அப்ப பலங்கிறது இன்னொன்று கிடையாது தனியா, தானே தான் பலம். பழைய சுஸ்மின் அந்த நிறைய அடிப்பு சொல்லியிருக்காரு. சுவாயுஷ்யா தன்னுடைய ஆயுத்துலையும் பலத்தில் லயத்தடைஞ்சான், தன்னுடைய ஆயுத்துல பலம் நிறுத்தம் பான என்ன காதினவா காதினவா பாதி பஞ்சான பாதி பஞ்சம்னா பாமலுக்கும் அஞ்சு எழுத்து அஞ்சு ஒவ்வொன்றுக்கும் முதல் எழுத்து ஒன்று ரெண்டாவது எழுத்து ரெண்டு பா பான ரெண்டு அர்த்தம் யார் கஷ்டம்னு சொல்ல யாரா லாங்கிறது மூணு அது எழுத்துறது. அப்போ பா லான்னா பாங்கிறது ரெண்டு லான்னா மூணு இருக்கும் அது அப்போ 23 இருக்கும் அது. அங்காணம் ராமதொகுதி எண்ணிக்கை எழுத்தெல்லாம் தலைகளில் பேசணும் சேலாஜன சோத்திரம் மாதிரி அப்போ 32 வயசுன்னு அர்த்தம் இருக்கு. கலேஸ்வஸ்மின் அதுக்கு ஸ்ரேகையாக இருக்கும் இந்த வருஷ கணக்கையும் சொல்லணும். ஸ்ரேகையும் வாசத்துல தன்னுடைய ஆத்மஸ்வரூபமே தனக்கு பலம், ஜிம்மன் சாப்பிட்டு சுஸ்வரூபமே பலம், தன்னத்தையே வேற இன்னும் இருக்கு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் பலம் ஆகாது, அது இன்னொரு பலவாக இருக்கும். இல்லை தன்னுடைய சுஸ்வரூபமே சகலமாயிட்டு தானே சட்சா ஈஸ்வரம் பிரபஞ்சம் சகலம் ஆத்மஸ்வரூபம் சர்வாத்மாக்கள் எல்லாரும் தன்னுடைய சுஸ்வரூபங்கிற ஒரு அனுபவத்தை வந்துட்டு தானே அதுதான் பலம். பலம்னா 32 இருக்கும் அங்காணம் ராமதோஜி 21 32 அவனே. அதே மாதிரி இது அவளுடைய ஒரு புண்ணிய நேரத்தில் சொல்லணும். அவருடைய அவதாரத்தை பற்றின சோகம் என்னமா இருக்கு அப்படிங்கிற கணக்கு பார்த்தோம்னா அவருடைய அவதாரத்தை சோகம் இல்லது கேரள தேசத்துல உற்பத்தியே காலக்கணக்கு வச்சிருந்து அவருடைய பேர வைக்கிறதுன்னு ஒரு திருஷ்டாந்தம் நாலு வேலை சொன்னேன். இங்க ஆச்சாரியாளுக்கும் அதே மாதிரி காலக்கணக்கு வச்சிருந்தா சங்கரான பேர் ஏற்பட்டிருக்கு. சங்கர அவதாரமாக ஆச்சாரிய அவதாரம் பண்ணிருக்கனால அந்த சங்கரனே தம் பேர் வரும்படியான ஒரு சமயத்துல பிறந்தா தானா தஞ்சரே சுடுவாங்க ஈஸ்வரத்தில் பண்ணிட்டு தன் புறக்கத்தையும் இந்து மாதிரி சமயமா பார்த்து அவதாரம் பண்ணினாங்க. என்ன வைசாகம் என்ன ரெண்டாம் மாசம், சுக்கரபட்சம் என்ன ஒன்னாம் பட்சம் ரெண்டு ஒண்ணு, அப்புறம் சுக்கரபட்சம் அப்புறம் அஞ்சாவது ரெண்டு ஒண்ணு அஞ்சு தலைகிட்டு போக முடியாது அஞ்சு ஒண்ணு ரெண்டு என்ன யா ஜெஷ்டம் யாராஷா அஞ்சு அப்புறம் கான் என்ன கடவுளாதி கா முதல் ஒண்ணு முதல் பட்சம் அஞ்சு ஒண்ணு ரான் யா ரா ரெண்டு அஞ்சு ஒண்ணு ரெண்டு சங்கரா என்ன ஆசிரம் அவதாரம் பண்ணி அந்த காலத்துல அவதாரம் பண்ணி அந்த மாதிரி பேர் வேலை வைக்க முடியாது வாழ்க்கை போக முடியாது பெயரே காலத்து பிடிக்கிறது ஆச்சாரியோட அவதார ஜெயந்தி பிடிக்கிறது. சங்கர ஜெயந்தின்னா ஜெயந்தியே சங்கரம் அர்த்தம் ஜெயந்தியை விசாரிக்கிறது சரி அப்படின்னு சொல்றது சொல்றதுன்னு வெளிக்கையா சொல்றதான். ஏன்னா புதுசாக முக்கியவாசிக்கு கேட்டுப்பா நாங்க இங்கேனும் உங்களுக்கு நான் 50 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் அதனால அதான் கேட்டுப்பா திருப்பி திருப்பி சொன்னதே இல்லை வேலை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா அதனால சில பேரால் கேட்க வைப்பாங்க முதல்ல ஆரம்பிச்சுனது அதனால அங்க பழையன்னு சொன்னா அவருடைய சித்தி காலத்தை அவதார காலத்தை சங்கரான் அது கொடுத்துருக்க அது பலம் இது சங்கர. அதனால ஆதித்ய சங்கரன் ஈஸ்வரன் சங்கரான் வைசாக்கி கொடுத்தாலும் சங்கரான் அவன் நினைச்ச மாத்திரத்தினால நமக்கு எல்லாம் மனசுக்கு சாந்தி உண்டாகிறது. அதனால சங்கரன் எப்பவும் நினைக்கிறவங்க நினைக்க பொருள் சாந்தி உண்டாது நினைக்கிற பொருள்லாம் சாந்தி உண்டாது. ஒரு குறவ குடும்பமா பிறக்கணுமானா அவன் நேரம் இருக்கும் சரி 2000 வருஷம் கழிஞ்சும் சரி அவன் எந்த கஷணம் நினைக்கிறான் அப்ப எல்லாம் மனசுக்கு சாந்தி உண்டாச்சுங்கிறது அதுக்காக பெரிய சாந்தி பண்ண எவ்வளவு பணம் இருந்தாலும் சாந்தி இல்லை எவ்வளவு பதவி இருந்தாலும் சாந்தி இல்லை ஏதோ ஒரு பழைய இருக்கு கஷ்டமா இருக்கு பதவி ஏற கஷ்டமா இருக்கு அதனால சாந்தி இல்லாத உலகத்துக்கு மனசுக்கு நினைச்ச உடனே ஒரு ஏதாவது ஒன்று சாந்தி கொடுக்குற சாமான் இருக்குன்னா ஆச்சாரிய நினைச்சா அந்த சமயத்தில் தான் வளர்ந்து அது ஒரு கஷணம் தான் போதும் அது நினைக்கிற சந்தர்ப்பம் வரணுங்க அது எப்பவா இல்லை தானே கிடைக்கிறது கிடைக்க வேண்டியிருக்கு நம்ம ஜெயந்தி உத்சவம் கொண்டாடுற ஏதாவது கண்டனம் வேகம் மரங்க எல்லாம் வந்து விட்டோம் இப்ப இது வருது அது சாந்தி உண்டாரு. இதே இத்தனை பேர் ஒரு சினிமா பேர் பண்ணா இத்தனை பேர் காமம் உண்டாடும் இன்னொரு கொள்ளிங்க பிரணாசம் கூட கோபம் உண்டாடு கோபத்தை கொடுக்கும் ஒரு கொஞ்சம் இது காமத்தை கொடுக்கும் ஒரு வேலை இதோ தெய்வீகமா இந்த வருஷம் இன்னைக்கு எங்க காண்டு நடக்கிற வேணும் அது மனசு எல்லாம் மரங்களும் ஒரு சாந்தி கொடுக்குறது அதனால சங்கரவதி சங்கரா எல்லாருக்கும் சாந்தி கிடைக்காத வரைக்கும் ஒரு கஷணமாவது சாந்தி கொடுக்க முடியாது சங்கரவதி சங்கரா நமயா விஷதீக கதா நச்ச கிஞ்சன காஞ்சன அஸ்தி குரு மிருதமே விஹேஹி கிருபாம் சஹஜனம் பவசங்கர தேசிக மே சரணம். இருதா நமயா விஷதீக கதா ஒரு சாஸ்திரம் கூட தெளிவா நான் தெரிஞ்சுக்கலே எவ்வளவு எத்தும் தெரிஞ்சிருந்தாலும் தெளிவா ஒத்தனுக்கும் ஒரு சாஸ்திரம் கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. நாம சன்னியாசி கையில பணமும் கிடையாது அது தீர்மானம். நச்ச கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரு உன்னுடைய கிருபகம் வேணும் மிருதமே விஹேஹி கிருபாம் சகஜனம் பவசங்கர தேசிகமே சரணம். இழுதா நமயா விஷதீக கதா இழுதா நமயா விஷதீக கதா நச்ச கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரு நச்ச கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரு மிருதமே விஹேஹி கிருபாம் சகஜனம் மிருதமே விஹேஹி கிருபாம் சகஜனம் பவசங்கர தேசிகமே சரணம் பவசங்கர தேசிக மே சரணம் பவசங்கர தேசிக மே சரணம் பவசங்கர தேசிக மே சரணம். நம பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.